guarda l'ingrediente. சபையினர் எல்லோரும் கூடி பரதந்தான் முடிசூட வேண்டும், நாட்டை ஆள வேண்டும், மன்னனாக வேண்டும், அரசன் இல்லாது தவிக்கின்ற தேசத்திற்கு ஒரு பற்றுக்கோடாக இருந்து காப்பவனாக இருந்து பரிபாலிக்க வேண்டும் என்று தங்கள் முடிவை தெரிவிக்கிறார்கள். அதற்கு மறுதலையாக பரதன் தன் மனக்கிடக்கையை சொல்லுகிறான். அந்த பொறுப்பை தன்னால் வகிக்க முடியாது, அது அறம் சார்ந்ததல்ல, அது முறைகேடானது என்று தன் தரப்பு நியாயத்தை அவன் எடுத்துரைக்கிறான். நீங்களெல்லாம் சேர்ந்து இது நல்ல நெறிதான் என்று சொன்ன போதிலும் கூட நான் இதை ஒப்ப மாட்டேன் என்று உறுதியாக தெரிவிக்கிறான். தெரிவித்தது மாத்திரமல்லாமல், நான் இதோ காடு செல்கிறேன், என் அண்ணனை காணப்போகிறேன், அவனை மீட்டு கொண்டு வந்து அவனுக்கே மகுடம் சூடப்போகிறேன் என்றும் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அடுத்து ஒன்றை சொல்லுகிறான். அப்படி ஒருவேளை அவன் மீண்டு இங்கு வராவிட்டால், மகுடம் சூடுவதற்கு மன்னனாவதற்கு அவன் வராவிட்டால், நானும் கானகத்திலேயே தங்கிவிடுவேன், நானும் தவ வாழ்க்கையை மேற்கொண்டு விடுவேன், நான் ஒருபோதும் மகுடம் சூட மாட்டேன் என்று தன் உள்ளக்கிடக்கையை மீண்டும் தெரிவிக்கிறான். அது மாத்திரமல்லாமல் இறுதியாக ஒன்றை உறுதியாக சொல்லிவிடுகிறான். என்ன சொல்லுகிறான் என்றால், ஒன்று இனி உரைப்பின் என் உயிரை நீக்குவேன், இனிமேலும் நீங்கள் நான் தான் முடிசூட வேண்டும் என்று சொல்லுவீர்களே ஆனால் நான் என் உயிரையே இக்கணத்தில் போக்கிவிடுவேன் என்று சொல்லுகிறான். இவ்வாறு சொன்ன பிறகு மற்றவர்கள் என்ன சொல்ல முடியும்? சிலர் வாய்ப்பேச்சாக உதட்டளவில் சிலவற்றை வேண்டாம் என்று மறுப்பார்கள், ஆனால் உள்ளம் அதை அவாவும். ஆனால் இங்கே உள்ளத்திலிருந்து வாசகங்களை வெளிப்படுத்துகிறான் பரதன். அவன் உள்ளத்து உணர்வை உள்ளது உள்ளபடி உண்மையாக கண்டுகொள்கிறார்கள் அந்த சபையினர். அவன் வெறும் உபசாரத்திற்காக, போலி நாகரிகத்திற்காக அந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. அவனுடைய எண்ணமே அவ்வாறாகத்தான் இருக்கிறது. அவன் போலியாக நடிக்கவில்லை என்பது அவர்கள் எல்லோருக்கும் தெள்ளத் தெளிவாக புரிந்து விடுகிறது. எனவே அவனை அனைவரும் சேர்ந்து வாழ்த்துகிறார்கள், அவனை மெச்சுகிறார்கள். இப்படி ஒரு நற்குணவானா, இப்படி ஒரு பண்பாளனா, இப்படி ஒரு மாண்புமிக்க மனிதனா என்று அவனை குறித்து வியந்து போற்றி சொல்லுகிறார்கள். அந்த பாடல்தான் இந்த 213வது பாடல். அவனை வாழ்த்துகிறார்கள். உன் புகழ் உலகமெல்லாம் அழிந்தாலும் நிலைத்து நிற்கட்டும் என்று வாழ்த்துகிறார்கள். ஆழியை உருட்டியும் அறங்கள் போற்றியும் வேள்வியை இயற்றியும் வளர்க்க வேண்டுமோ, ஏழினோடு ஏழெனும் உலகம் ஏழு எஞ்சினும் வாழிய நின் புகழ் என்று வாழ்த்தினார். புகழ் என்பது பல விதங்களில் வந்து சேரும். அரிய செயல்கள் செய்பவர்களுக்கு புகழ் வந்து சேரும். பொதுவாக அரசனாக இருப்பவர்களுக்கு, பல தேசங்களை வென்று ஒரே குடைக்கீழ் ஆள்கின்ற பேரரசனுக்கு புகழ் வந்து சேரும். வெவ்வேறு தர்ம காரியங்களை செய்பவருக்கு புகழ் வந்து சேரும். வேள்விகள் ஏற்றி அதன் மூலம் உலகத்தில் நன்மையை வளர வைத்தவர்களுக்கு புகழ் வந்து சேரும். புகழ் ஈட்டுவதற்கு பல்வேறு உபாயங்கள் இருக்கின்றன. ஆனால் இங்கு பரதன் புகழ் அடைந்து விட்டான். அவன் புகழ் உலகம் அழிந்தாலும் அழியாததாக நிலைத்துவிடும். அவன் அரச பொறுப்பை ஏற்கவில்லை, அதை துறந்து விட்டான். பெரும் பெரும் அறங்களையெல்லாம் அவன் ஒருவனாக முன்னின்று நடத்தி அதை செயல்படுத்தவில்லை. வேள்விகள் எல்லாம் வளர்க்கவில்லை. ஒன்று செய்தான். என்ன செய்தான்? தனக்கு வந்த பெரும் ராஜ்யத்தை வேண்டாம் என்று ஒதுக்கினான். அவனுக்கென்று அவனை தேடி வந்த பெரும் ராஜ்ய சம்பத்தை, அரச திருவை வேண்டாம் என்று ஒதுக்கினான். வேண்டாம் என்று ஒதுக்குவதே ஒருவனுக்கு புகழை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்ற துணிப்பட இங்கு அங்குள்ள அவையினர் பேசுகிறார்கள். ஆழியை உருட்டியும் அறங்கள் போற்றியும் வேள்வியை இயற்றியும் வளர்க்க வேண்டுமோ? ஒருவன் புகழை வளர்க்க வேண்டும் என்றால், புகழுக்குரியவனாக தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், அவன் ஆழியை உருட்ட வேண்டுமா? அறங்களை போற்ற வேண்டுமா? வேள்வியை இயற்ற வேண்டுமா? என்ன? இவையெல்லாம் தேவையில்லை. ஆழியை உருட்டுதல் என்றால் அரசாட்சி செய்தல், ராஜ்ய பொறுப்பை ஏற்று நடத்துவதற்கான ஒரு உருவகம்தான் ஆழி உருட்டுதல் என்பது. ஆழி என்றால் சக்கரம், அதை ஆணை சக்கரம் என்று சொல்வார்கள். அதாவது அதிகாரத்தை, அரச அதிகாரத்தை உருவகப்படுத்தி சொல்லும்போது ஆணை சக்கரம், ஆக்ஞா சக்கரம் என்று வடமொழியில் சொல்லுவார்கள். ஆணை சக்கரம் அல்லது ஆக்ஞா சக்கரம், அது ஒரு உருவகம். செங்கோல் அதை போல ஒரு உருவகம். செங்கோல் என்பது நேர்மையான ஆட்சி முறைக்கான ஒரு உருவகம். அவன் செங்கோல் செலுத்தினான் என்றால் நேர்மையாக ஆட்சி நடத்தினான் என்று பொருள். அதேபோல் அவன் ஆணை சக்கரம் எங்கும் சென்றது, எங்கும் சுழன்றது என்றால் அவன் அதிகாரம் எல்லா இடங்களிலும் பரவி இருந்தது என்று பொருள். அதை உருவகப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு முறை அது. அந்த விதமாக உருவகப்படுத்தி சொல்லுகிறார்கள். ஆழியை உருட்டியும் சக்கரத்தை உருட்டியும் என்று சொற்பொருள் வருகிறது. ஆழி என்றால் சக்கரம், உருட்டுதல் என்றால் அதை செலுத்துதல், சக்கரத்தை செலுத்துதல், அவ்வளவுதான் அதனுடைய சொற்பொருள். ஆனால் அது தரக்கூடிய உருவகப் பொருள் என்னவென்றால் அதிகாரம் செலுத்துதல், அரசாளுதல் என்பது அதனுடைய பொருள். புகழை வளர்க்க வேண்டுமென்றால் அரசாள வேண்டுமோ? ஆழியை உருட்டியும் வளர்க்க வேண்டுமோ? அறங்கள் போற்றியும் வளர்க்க வேண்டுமோ? வேள்வியை இயற்றியும் வளர்க்க வேண்டுமோ? இவ்வாறு மூன்று சொற்றொடராக அது தனித்தனியே சேர்ந்து உருவாகும். புகழை வளர்க்க வேண்டுமென்றால் ஆழியை உருட்டி வளர்க்க வேண்டுமா? என்ன? தேவையில்லை. அறங்கள் போற்றி வளர்க்க வேண்டுமா? என்ன? தேவையில்லை. பல்வேறு தர்ம காரியங்களை செய்து அதுவே கண்ணும் கருத்துமாக இருந்து என்னென்ன விதங்களில் நூல்களில் அந்த தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது பிசகாமல் அவற்றையெல்லாம் போற்றி வளர்க்க வேண்டுமா? என்ன? அவ்வளவு பெரும் காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதில்லை. வேள்வியை ஏற்ற வேண்டுமா? என்ன? வேள்விகள், யாகங்கள், அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட வேள்விகளை முறை தவறாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடத்தி அதன் மூலமாக புகழை வளர்க்க வேண்டுமா? என்ன? தேவையில்லை. நீ இதெல்லாம் செய்யாமலேயே புகழுக்குரியவனாக ஆகிவிட்டாய். உனக்கு வந்த அரச அதிகாரத்தை ஒதுக்கிவிட்டாய். இன்னும் பெரிய அறங்கள் எல்லாம் நீ செய்ய தொடங்கவில்லை. யாக யஜ்ஞங்கள் வளர்க்க ஆரம்பிக்கவில்லை. ஆனால் உனக்கு பெரும் புகழ் வந்து சேர்ந்து விட்டது. நீ என்ன செய்தாய்? உனக்கு வந்த அந்த அதிகார பதவியே வேண்டாம் என்று ஒதுக்கினார். அதுவே உன்னை புகழுக்குரியவனாக ஆக்கிவிட்டது என்று சொல்கிறார்கள். இவ்வாறு சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறார்கள், அப்படி உன்னை வந்து அடைந்த அந்த புகழானது ஏழினோடு ஏழ் எனும் உலகம் எஞ்சினும் வாழிய உன்னுடைய அந்த புகழானது 14 உலகங்கள் அழிந்து போனாலும் நின்று வாழட்டும் என்று வாழ்த்துகிறார். மனம் உருகி அவனை உச்சி மேற்கொண்டு புகழ்ந்து வாழ்த்துகிறார்கள். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். புகழுக்குரிய காரியம் எதுவும் செய்யாமலேயே வெறும் ஒற்றை காரியத்தால் உனக்கு வந்து சேர்ந்த அந்த பெரும் செல்வத்தை வேண்டாம் என்று அப்படி போகிற போக்கில் ஒதுக்கி தள்ளியதனால் உனக்கு பெரும் புகழ் வந்து சேர்ந்து விட்டது. அந்த புகழானது 14 உலகங்கள் அழிந்து போனாலும் நின்று நிலைத்து வாழட்டும் என்று பரதனை வாழ்த்துகிறார்கள். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இந்த மூன்று விஷயங்களையும் சொல்றாங்கல்ல ஐயா கம்பர், ஆமாம் ஆழியை உருட்டுதல், அறங்கள் போற்றுதல், ஆமாம் வேள்வியை ஏற்றுதல், ஆமாம் ஏற்றி வளர்க்க வளர்த்தல். ஆமாம் இது வந்து அந்த புகழை சேர்ப்பதற்கான வழிகள்னு எங்க குறிப்பிடுறாங்க ஐயா? இது பொதுவாக பல்வேறு நூல்களிலும் பார்த்தால், அல்லது பல்வேறு மன்னர்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தால், இந்த காரியங்களை அவர்கள் மிக முக்கியமாக செய்வார்கள். ஒருவனுக்கு புகழ் வந்து சேர்வது அரசு அதிகாரத்தால் மிக எளிதாக வந்து சேர்ந்துவிடும். நேற்று வரைக்கும் யார் என்று தெரியாது இருந்த ஒருவன் ஆளும் பொறுப்பில் வந்து அமர்ந்தவுடன் அவனை உலகமே கவனிக்க தொடங்குகிறது. அவனுடைய பழைய வரலாற்றை எல்லாம் தேடி தேடி பார்த்து அவனை குறித்து எங்கும் பேசுகிறார்கள். இப்போது கூட நாம் அதை பார்க்கிறோமே. ஒருவர் முதல்வர் பொறுப்பில் வந்து அமர்ந்து விட்டால், அல்லது பிரதமராக வந்து அமர்ந்து விட்டால், அதுவரைக்கும் அவர் யார் என்று தெரியாது இருந்திருப்பார். அவர் வந்து அமர்ந்த பிறகு அவரை குறித்து எல்லோரும் பேசத் தொடங்குகிறார்கள். ஊடகங்களெல்லாம் அவரை வெளிச்சப்படுத்தி காட்டுகின்றன. அதை நாம் நடைமுறையில் கூட பார்க்கிறோம். ஒரு கட்சியில் மிக சாதாரணமாக இருந்த ஒருவர், அவருடைய பெயரே பொதுமக்களுக்கு தெரியாமல் இருந்தது. அவர் அந்த முதல்வர் பொறுப்பில் வந்து அமர்ந்தவுடன் அவரை குறித்து எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்து விட்டது. அவருடைய பழைய வரலாறு என்னவென்றெல்லாம் எல்லோரும் எடுத்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆக அதிகாரம் என்பது ஒருவனுக்கு புகழை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது நடைமுறையில் காணக்கூடியது. வரலாறு எல்லாமே அதிகாரத்தில் அமர்ந்தவர்களைத்தான் மையப்படுத்தி பேசுகின்றன. நீங்கள் உலக வரலாற்றை எடுத்து புரட்டி பார்த்தால் அதில் பொதுமக்கள் வரலாறு என்று அடங்கி இருப்பதை எந்த பக்கத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. மன்னர்களுடைய வரலாறு தான் அங்கே அடங்கி இருக்கும். இந்த மன்னன் இவ்வளவு காலம் ஆண்டான், இன்ன இன்னவற்றை செய்தான், இன்னாரை தோக்கடித்தான், இந்த போர்க்களத்தில் அவன் வெற்றி பெற்றான் என்றெல்லாம் மன்னர்களுடைய வரலாறு தான், அரச பீடத்தில் அமர்ந்திருந்தவர்களுடைய வரலாறு தான் வரலாறாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அதிகாரம் புகழை கொண்டு வந்து சேர்க்கிறது. அது நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். அடுத்த அறங்கள் செய்பவர்களை உலகம் போற்றுகிறது. அதுவும் நடைமுறையில் நாம் காணக்கூடியது தான். நல்ல அறங்கள் செய்பவர்களை காலம் வரவு வைத்து கொள்கிறது, வரலாறு வரவு வைத்து கொண்டு போற்றுகிறது. அதுவும் நாம் காணக்கூடியது தான். கர்ணனை கொண்டாடுகிறார்கள், வள்ளல்களை கடையேழு வள்ளல்கள் என்றெல்லாம் போற்றுகிறார்கள். பேரரசர்களாக இருந்தவர்களையும் போற்றுகிறார்கள், சிற்றரசர்களாக இருந்து மிகச்சிறந்த கொடையாளிகளாக இருந்தவர்களையும் போற்றுகிறார்கள். பாரி வள்ளலை இன்றளவும் போற்றுகிறோம். அவன் ஒரு சிற்றரசன்தான், ஆனால் அவன் சிறந்த கொடையாளி என்பதனால் அவனை உலகம் போற்றுகிறது. எனவே அறங்கள் செய்பவர்களை, வள்ளல்களாக இருப்பவர்களை உலகம் போற்றும், அடுத்து வேள்விகள் ஏற்றுபவர்களை போற்றும் என்று இங்கு சொல்லுகிறார். இது ஒரு வைதிக மரபில் வரக்கூடிய ஒரு கருத்து. வேள்வி செய்பவனுக்கு புகழ் நிலைக்கும் என்பது ஒரு கருத்து. அந்த கால நடைமுறை அதுவாக இருந்தது. புராணங்களிலெல்லாம் புகழுக்காக அரசர்கள் வேள்விகள் பலவற்றை செய்வதை நடைமுறையில் வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். சங்க காலத்தில் கூட பல்யாக சாலை முதுகுடுமி என்ற ஒரு அரசனை பற்றி செய்தி வருகிறது. அவனுக்கு அடையாக பல் யாகசாலை என்ற அடை சேருகிறது. அவன் பல யாகங்களை வளர்த்தான் என்பது அவனுக்குரிய புகழ் அடையாக சேர்ந்திருக்கிறது. எனவே வேள்வி வளர்ப்பதும் புகழுக்குரிய ஒன்றாக அக்காலத்தில் கருதப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றை ஒருங்கிணைத்து இங்கு கம்பர் பேசுகிறார். இவை தனித்து நூல்களில் கூறப்பட்டிருக்கின்றனவா என்றால் சில நூல்களில் இவையெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றன. சில அறம் சார்ந்த நூல்களில் கூறப்பட்டு இருக்கின்றன. மனுநீதி போன்ற நூல்களில் இவற்றை நாம் பார்க்கலாம். இப்போது வள்ளுவத்தை எடுத்துக்கொண்டால் வள்ளுவத்தில் அறங்கள் போற்றுவது புகழுக்குரிய காரியமாக அவர் சொல்லியிருப்பார். ஒருவருக்கு ஒன்று ஈவார் மேல்தான் புகழ் நிற்கும் என்று சொல்லியிருப்பார். முறைப்படி செங்கோல் செலுத்தும் மன்னனை இறை என்று வைப்பார்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் உலகிற்கு இறை என்று வைக்கப்படும் என்றெல்லாம் வள்ளுவர் சொல்லியிருப்பார். இப்படி நூல்களும் சொல்லியிருக்கின்றன. பொதுவாக நடைமுறையும் அதுவாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இக்காலம் வரைக்கும் அதுதான் நடைமுறையாக இருக்கிறது. இக்காலத்தில் அந்த வேள்வி என்பது நடைமுறையில் பெரிய அளவில் இல்லை. ஆனால் முதல் இரண்டும் இக்காலத்திலும் ஒருவனுக்கு புகழை கொண்டு வந்து சேர்ப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இது ஒரு பொதுவானது தான். இதற்கு நாம் பெரிய நூல் ஆதாரம் எல்லாம் தேட வேண்டியதில்லை. நூல்களிலும் இவை தான் சொல்லப்பட்டு இருக்கின்றன. நடைமுறையிலும் இவற்றை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கு இந்த அவையினர் பரதனை பற்றி சொல்லும்போது, இதையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, உனக்கு புகழ் வந்து சேர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். பரதனுக்கு அவ்வாறு புகழ் வந்தபது போல மற்றவர்களுக்கு வந்திருக்கிறதா என்று பார்த்தால், ஆம், அவ்வாறு வந்திருப்பதும் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். புத்தரை பார்க்கிறோம். புத்தர் ஒரு அரசனுடைய மகனாக பிறக்கிறார். அவர் தன் தந்தையிடமிருந்து அந்த அரசாட்சியை பெற்று அப்படியே ஒரு அரசனாக வாழ்ந்திருந்தால் அடைந்திருக்கக்கூடிய புகழை காட்டிலும், அந்த அரசை துறந்துவிட்டு அவர் போனதனால்தான் மிகப்பெரிய புகழுக்குரியவராக ஆகிவிட்டார். துறந்தார், வேண்டாம் என்று ஒதுக்கினார், விட்டுவிட்டு போனார். அதனால்தான் அவர் மிகப்பெரிய புகழுக்குரியவராக மாறிவிட்டார். பெரும் கீர்த்தி அவரை வந்து சேர்ந்தது. அதேபோல் பட்டினத்தார் போன்றவர்களை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய செல்வங்கள் உடையவராக இருந்தார். அந்த செல்வத்தையே அவர் கட்டி காத்திருந்தார். அதையே வைத்து கொண்டு, அதையே துய்த்து கொண்டு அவர் வாழ்ந்திருந்தார். பட்டினத்தார் என்ற ஒருவரை பற்றி நாம் இன்று பேசவே மாட்டோம். ஆனால் அதை புறக்கணித்து விட்டு அவர் போனார். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழுக்கே என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போனார். அதனால் அவர் புகழுக்குரியவராக மாறினார். எனவே ஒன்றை துறப்பதும் ஒருவனுக்கு புகழை கொண்டு வந்து சேரும். ஒன்றை பெறுவது மாத்திரமல்ல, பெரும் ராஜ்யத்தை பெறுவது மாத்திரமல்ல, அந்த ராஜ்யத்தை, அந்த ராஜ் பெரும் செல்வத்தை விட்டுவிட்டு போவதும் ஒருவனுக்கு புகழை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் சரித்திர பக்கங்களில் பார்க்கிறோம். அதைப்போல் இங்கு பரதனுக்கும் வந்து சேர்ந்தது. ராமனுக்கே அதனால்தான் புகழ் வந்தது என்று கூட நாம் கருதலாம். ராமன் தனக்குரிய ராஜ்யத்தை துறந்து காடியேகாமல் நாட்டிலேயே ஒரு சிறந்த அரசனாக வாழ்ந்திருந்தால் அவன் இன்றளவும் பேசப்பட்டு இருப்பானா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் அவன் தனக்குரிமையான அந்த ராஜ்யத்தை மனமுவந்து விட்டுவிட்டு காடு ஏகியதனால்தான் அவனை இன்றளவும் உலகம் மிகப்பெரிய புருஷோத்தமனாக வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. எனவே துறத்தல் என்பது, விட்டுவிடுதல் என்பது ஒருவனுக்கு புகழை கொண்டு வந்து சேர்க்கும். அதற்கு ராமனும் உரியவனாகினான், இப்போது பரதனும் உரியவனாகி இருக்கிறான். எனவே பரதனை குறித்து சொல்லும்போது, இதையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, இதெல்லாம் செய்யாமலேயே உனக்கு புகழ் வந்து சேர்ந்து விட்டது, அந்த புகழ் 7 14 உலகங்கள் அழிந்தாலும் நின்று நிலைக்கட்டும் என்று வாழ்த்துகிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். சரி ஐயா. ஐயா, அதே போல் எஞ்சினும்க்கு வந்து மிச்சம் உள்ள அப்படின்னு எடுத்துக்கலாமா ஐயா? மிக சரியாக கேட்டீர்கள். உலகம் எஞ்சுதல் என்பது இங்கு அழிதல் என்ற பொருளில் வந்திருக்கிறது. நாம் இந்த காலத்தில் எஞ்சுதல் என்பதற்கு மிச்சம் இருத்தல் என்ற பொருளில் பொருள் கொள்கிறோம், என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். எஞ்சிவிட்டது, ஏதாவது எஞ்சி இருக்கிறதா பார், உணவு எஞ்சவில்லை, எல்லாம் காலியாகிவிட்டது என்றெல்லாம் பேசுகிறார்கள். நடைமுறையில் மீந்து இருத்தல், மிகுதியாகி இருத்தல், அதை சொல்லுவதற்குத்தான் எஞ்சுதல் என்ற சொல் பயன்பாட்டில் உள்ளது. ஆனால் எஞ்சுதல் என்பது குறைதல், அழிதல் என்ற பொருளிலெல்லாம் இலக்கியங்களில் பயின்று வந்திருக்கின்றன. பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். ஒருவன் தன்னிடம் உள்ளவற்றை பகிர்ந்து கொடுத்து மற்றவர்களோடு சேர்ந்து உண்டு வாழ்க்கை நடத்தி வருவானேயானால் வாழ்க்கை நடத்தி வருவானேயானால் அவனுடைய வாழ்க்கையின் வழி ஒருபோதும் அழிவதில்லை என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அங்கு எஞ்சல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல், வழி அவனுடைய வழி வாழ்க்கை முறை ஒருபோதும் அழியாது, அவன் வாழ்க்கை பாதை அப்படியே போய்கொண்டே இருக்கும், அது ஒருபோதும் அழியாது என்று சொல்லுகிறார். அங்கு அழிதல் என்பதை குறிப்பதற்கு எஞ்சல் என்ற வார்த்தையை வள்ளுவர் பிரயோகித்திருக்கிறார். எனவே எஞ்சல் என்பது அழிதல் கெழுதல் என்ற பொருளிலும் இலக்கியத்தில் வந்திருக்கின்றன. அதே பொருளில்தான் இங்கு வருகிறது. உலகம் எஞ்சினும் என்றால் உலகம் அழிந்தாலும் என்ற பொருள் வருகிறது. உலகங்களெல்லாம் அழிந்து போனால் உன் புகழ் அழியாமல் நிலைக்கும் நிலைக்கட்டும் என்று வாழ்த்துகிறார்கள். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். எஞ்சுதல் சரி என்பதற்கு கெடுதல் என்ற பொருள் இங்கு வந்திருக்கிறது. கெடுதல் அல்லது அழிதல் என்ற பொருள் இங்கு வந்திருக்கிறது. நன்றி. உலகம் எஞ்சினும் என்றால் உலகம் அழிந்தாலும் என்று பொருள். ஐயா, ஏழினோடு 7 அப்படின்னா 14, அந்த மாதிரி ஐயா. 14, ஆமாம், 7னோடு 7, 7 கூட்டல் 7 14. அந்த பெரும் தொகையெல்லாம் சிறு வார்த்தைகளால் சொல்லுவார்கள். சிறு எண்ணிக்கையில் சிறு எண்களை வைத்து அந்த பெரும் எண்ணிக்கையை சொல்லுவார்கள். ஏற்கனவே 72 ஆண்டின் வாவென்று ஏம்பினல் ஏம்பினன் அரசன் என்றாள் என்று கைகை கூற்றை நாம் பார்த்தோம். 14 வருடங்கள் நீ வனம் போ என்று அரசன் சொன்னான் என்று சொல்வதற்கு பதிலாக 72 ஆண்டின் வா, 72 ஆண்டு. அங்கு அது பெருக்கல் வாய்ப்பாட்டில் வந்திருக்கிறது. 7 பெருக்கல் 2, அங்கு 7 கூட்டல் 2 என்று பொருள் கொள்ளக்கூடாது. அப்படி என்றால் வெறும் 9 தான் வரும். 7 பெருக்கல் 2, 7 2, ஆக அங்கு 14 என்று பொருள் வருகிறது. இங்கு கூட்டல் வாய்ப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். 7னோடு 7 14, ஏனென்றால் உலகம் 14 தான். இதை பெருக்கல் வாய்ப்பாடாக எடுத்துக்கொள்ளலாமா என்றால் தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் இங்கு அதற்கான தேவை இல்லை. எனவே இதை கூட்டல் வாய்ப்பாடாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் தேவையில்லை என்றால் உலகம் 14 என்பது பொதுவாக நூல்களில் வரக்கூடிய செய்தி. புராணங்களிலும் இலக்கியங்களிலும் மேல் ஏழு உலகங்கள், கீழ் ஏழு உலக கீழ் கீழ் ஏழு உலகங்கள் என்று உலகங்கள் பதினான்காக சொல்லப்பட்டிருக்கின்றன. மேல் உலகம், கீழ் உலகம் என்று பதினான்கு உலகங்கள் வரிசைப்படுத்தி காட்டப்பட்டு இருக்கின்றன. எனவே உலகம் பதினான்கு என்பது நமக்கு தெரியும். எனவே ஏழினோடு ஏழு என்று வாசகம் வரும்போது அதனை நாம் கூட்டல் வாய்ப்பாடாக எடுத்துக்கொள்கிறோம். பெருக்கல் வாய்ப்பாடாக எடுத்துக்கொண்டால் 49 என்ற கணக்கு வந்துவிடும். அது பொருந்தாது என்பதனால் அவ்வாறு எடுத்துக்கொள்ளாமல் கூட்டல் வாய்ப்பாடாக மட்டுமே எடுத்துக்கொள்கிறோம். இடத்துக்கு ஏற்ப நாம் ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி இரண்டு எண்கள் சேர்ந்து வரும்போது சரிங்க. அடுத்த பாடல் அடுத்த பாடல் போகலாமே. சரி. என் திரை ஒழுங்கா தெரியுதாயா? நான் பகிர்றது. தெரியுது தெரியுது. சரி. இவ்வாறு அவையினருக்கு தன்னுடைய எண்ணத்தை, மன உறுதியை பரதன் எடுத்துச் சொன்ன பிறகு எல்லோரும் அவனை போற்றுகிறார்கள். அதன் பிறகு பரதன் ஒரு காரியம் செய்கிறான். தன் தம்பி சத்ருக்கணனை அழைக்கிறான். அழைத்து நாடெங்கும் முரசறையை செய்து ஒரு உத்தரவிடுகிறான். ராமன்தான் நாட்டை ஆள்வான். அவனை அழைத்து வருவதற்காக எல்லோரும் வாருங்கள், சேர்ந்து போவோ, பெரும் படையாக திரண்டு போவோ, ராமனை மீண்டும் அயோத்திக்கு கூப்பிட்டு வந்து அவனை அரச பீடத்தில் அமர்த்துவோ, எல்லோரும் வாருங்கள் என்று பறை அறிவிக்க செய்கிறான். சத்ருக்கணன் அதற்கான ஏற்பாடுகள் செய்து தேசமெங்கும் அந்த செய்தியை அறிவிக்கிறான். மக்கள் எல்லோரும் திரளுகிறார்கள். அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி வந்துவிடுகிறது. இதுவரைக்கும் பெரும் சோகத்தில் தோய்ந்து இறந்தவர்களைப் போல் இருந்தவர்கள் இப்போது இந்த வாசகத்தை கேட்டவுடன் தங்கள் மீது அமுதம் தெளிக்கப்பட்டவர்கள் போல் ஆகி உயிர்ப்புடையவர்களாக மாறிவிட்டார்கள் என்று கம்பர் சொல்லுகிறார். அவர்கள் சோர்ந்து சவங்களாக இருந்தார்கள். எந்த காரியத்திலும் ஈடுபாடு இல்லாதவர்களாக, செயலற்றவர்களாக இருந்தார்கள். இப்போது இந்த வாசகம் கேட்ட பிறகு மீண்டும் ராமன் வரப்போகிறான், நாட்டை ஆளப்போகிறான் என்ற செய்தி கேட்ட பிறகு அவர்களுக்கு உயிர் துளிர்த்து விட்டது. சோகம் இன்னும் முழுமையாக போகவில்லை. ஆனாலும் ராமன் திரும்பி வருகிறான் என்ற செய்தி அவர்களுக்கு ஓரளவு தெம்பை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆனாலும் தசரதன் இறந்து விட்டான் என்ற சோகம் இன்னும் அவர்களை ஆக்கிரமித்து கொண்டுதான் இருக்கிறது. நாட்டில் மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்ற அந்த அநியாய நடைமுறைகள் எல்லாம் அவர்களை மனத்தை தாக்கித்தான் இருக்கிறது. அந்த சோர்வு இன்னும் அவர்களுக்குள் இருக்கிறது. அவற்றிற்கு ஊடாக ராமனை திருப்பி கொண்டு வரக்கூடிய காரியத்தில் பரதன் ஈடுபடப் போகிறான் என்ற இந்த செய்தி கொஞ்சம் தெம்பை கொண்டு வந்து அவர்களுக்கு சேர்க்கிறது. கொஞ்சம் சோகமா தனிய பெறுகிறார்கள். ராமனை மீண்டும் அழைத்து வருவர்கள் அழைத்து வருவதற்காக எல்லோரும் புறப்பட தொடங்குகிறார்கள். அனைவரும் திரண்டு விட்டார்கள். எல்லா தரப்பு மக்கள் சிற்றரசர்களாக இருப்பவர்கள், சாமானிய மக்கள், வணிகர்கள், வேளாண்மை செய்பவர்கள், உடல் உழைப்பு செய்யக்கூடிய சாதாரண மனிதர்கள், பிரபுக்கள் என்ற நிலையில் இருக்கக்கூடிய மேல்தட்டு வர்க்கத்தினர் என்ற அனைத்து மனிதர்களுமே ஒன்றிணைந்து விட்டார்கள். எல்லோரும் இணைந்து கானகத்திற்கு போகிறார்கள். அதை மிக பலபட வர்ணிக்கிறார் கம்பர். எப்படி ராமனுக்கு மிதிலாபுரியில் திருமணம் நடந்தபோது அயோத்தியிலிருந்து அனைத்து மக்களும் புறப்பட்டு போனதை மிகவும் ரசமாக வர்ணித்தாரோ, பெரும் நீண்ட வர்ணனையாக அந்த பகுதி அமைந்திருந்ததோ, அதைப்போல் இந்த பகுதி நீண்ட வர்ணனையாக இருக்கிறது. ஆனால் அங்கு அந்த பகுதியில் சிருங்கார ரசம் அதிகமாக இருந்தது. இங்கு அந்த ரசம் இருக்காது. கொஞ்சம் சோக ரசம் கலந்து இந்த வர்ணனையை கம்பர் செய்திருக்கிறார். அப்போது திருமணத்திற்கு போனார்கள். அதனால் போகும்போது வழியில் இன்ப விளையாடல்களெல்லாம் நிகழ்த்தி கொண்டு போனார்கள். பூக்களை கொய்வது, புனல் விளையாட்டு நடத்துவது என்றெல்லாம் ஆண்களும் பெண்களுமாக சரச சல்லாபங்களில் ஈடுபட்டு கொண்டே போனார்கள். அதை கம்பர் தம் வார்த்தைகளால் மிக நயமாக அந்த ரசம் குறையாமல் எடுத்து காட்டியிருப்பார். இப்போது எல்லோரும் சோக வயப்பட்டவர்களாக செல்கிறார்கள். மாமன்னன் இறந்திருக்கிறான். ராமன் காட்டில் இருக்கிறான். அவனை மீட்டு கொண்டு வர போகிறார்கள். முன்பு போனவர்கள் பெரும் அலங்காரங்களோடு போனார்கள். மிதிலாபுரிக்கு போனவர்கள், ராமனின் திருமண வைபவத்தில் பங்கேற்க போனவர்கள் பெரும் அலங்கார பூஷிதர்களாக போனார்கள். இப்போது அந்த அலங்காரங்கள் எல்லாம் இல்லாமல் போகிறார்கள். எல்லோரும் சோகத்தோடு போகிறார்கள். முன்பு போனபோது தாரை தப்பட்டைகள், முரச வாத்தியங்கள், மங்கள மேளங்கள் என்று எல்லாம் முழங்கின. இப்போது அத்தகைய மங்கள வாத்தியங்கள் எதுவும் முழங்கவில்லை. ஆரவாரங்கள், பெரும் ஆரவாரங்கள் எல்லாம் இல்லை. இன்ப கூச்சல்கள் இல்லை. எல்லோரும் அமைதியாக அப்படியே பயணிக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் யாருமே தங்களை அலங்கரித்துக் கொள்ளவில்லை. யாருமே அலங்காரமற்று போகிறார்கள். பெண்கள் அலங்காரமற்று பயணித்தார்கள் என்பதை கம்பர் மிக நயமாக ஒரு இடத்தில் தெரிவிக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், கைகேகி கேட்ட வரம்தான் இந்த சோக சம்பவங்களெல்லாம் நடந்ததற்கு காரணம். அவள் கேட்ட வரம் பெரும் பெரும் விபரீதங்களை தோற்றுவித்து விட்டது. எல்லோருக்கும் துக்கத்தை கொண்டு வந்து சேர்த்தது அவள் கேட்ட வரம் என்பது. ஆனால் அவள் கேட்ட வரம் யாருக்காவது நன்மை தந்திருக்கிறதா என்று பார்த்தாள். யாருக்குமே நன்மை தரவில்லை. ஆனால் ஒரே ஒரு தரப்புக்கு மட்டும் அந்த வரம் நன்மையை தந்திருக்கிறது. எந்த தரப்புக்கு நன்மை தந்திருக்கிறது என்றால், பெண்களினுடைய இடைக்கு நன்மை தந்திருக்கிறது என்று சொல்கிறார். ஏனென்றால் இப்போது பெண்கள் ஆடை ஆபரணங்கள், அலங்காரங்கள் எதுவும் சூடிக்கொள்ளவில்லை. முன்பு அவர்கள் அதை பாரமாக அணிந்திருப்பார்கள். கூந்தலில் பெரும் பூக்காட்டை சுமந்திருப்பார்கள். பெரும் பெரும் ஆபரணங்களை எடுத்து பூண்டிருப்பார்கள். இவையெல்லாம் பெரும் பாரமாக அவர்களுடைய மெல்லிய இடையே முன்பு அவை வருத்தி கொண்டிருந்தன. இப்போது சோக வயப்பட்டு இருப்பதனால் அந்த ஆபரணங்கள், பூக்கள் போன்றியவற்றை அவர்கள் தவிர்த்து விட்டார்கள். எனவே அவர்களுடைய இடையின் பாரங்கள் நீங்கி போய் விடுகின்றன. எனவே கைகேயி கேட்ட வரமானது யாருக்காவது நன்மை செய்திருக்கிறது என்று பார்ப்போமானால் அது பெண்களின் இடைக்கு மட்டுமே நன்மையை தந்திருக்கிறதே தவிர வேறு யாருக்குமே நம் நன்மை தரவில்லை. பரதனுக்கும் அது நன்மையை கொண்டு வந்து சேர்க்கவில்லை. பரதன் அதை மிகப்பெரிய துக்கமாக கருதுகிறான், அது மிகப்பெரிய குற்றமாக கருதுகிறான். பரதனுக்கு நன்மை கருத்து நடக்க வேண்டும் என்று கையை கருதி செய்த அந்த செயல் பரதனுக்கே நன்மையை தரவில்லை. ஊர் மக்கள் எல்லோரும் பெரும் சோக வயப்பட்டு விட்டார்கள். அந்த அரண்மனையில் உள்ள யாருக்குமே அது பிடிக்கவில்லை. பெரும் சோகத்தை தேசமெங்கும் கையை கேட்ட வரம் ஏற்படுத்திவிட்டது. ஆனால் பெண்களினுடைய இடைக்கு மட்டும் அந்த வரம் நன்மையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று ஒரு பாடலில் கம்பர் பாடுகிறார். சோகத்தை வர்ணிக்கிற இடத்தில் கூட ஒரு சுகமான ஒரு வர்ணனையை இடையில் சேர்க்கிறார் கம்பர். இதுதான் கம்பருடைய பாட்டு திறம். இவ்வாறு கம்பர் அந்த கூட்டமே சோக வயப்பட்டு சென்றது என்பதை நயம்பட வர்ணித்து செல்லுகிறார். இப்படி எல்லோரும் போகிறார்கள். கிட்டத்தட்ட 50 பாடல்களில் அந்த வர்ணனையை வர்ணித்து செல்கிறார். அவர்கள் சென்ற முறையை வர்ணிக்கிறார். அதில் ஒரு பாடல் தான் இந்த 214வது பாடல். எல்லோரும் போன போது பரதனும் போகிறான். அவன் எப்படி போனான் என்பதை சொல்லக்கூடிய பாடல் இது. இன்னனம் நெடும்படை ஏக ஏந்தலும் இன்னனம் நெடும்படை ஏக ஏந்தலும் தன்னுடை திரு அரை சீரை சாத்தினான் பின் இளை அவனோடும் பிறந்த துன்பொடும் நன்னெடும் தேர்மிசை நடத்தல் மேயினான். இன்னனம் நெடும்படை ஏக நெடும்படை படை என்பது அந்த பெரும் மக்கள் திரளை குறிக்கிறது. படை என்பது வெறும் போர்க்களத்திற்கு போகக்கூடிய ஆயுதங்கள் தரித்திருக்கக்கூடிய கூட்டத்தை அந்த வீரர்கள் கூட்டத்தை குறிப்பதாக பொதுவாக நாம் பொருள் கொள்வோம். அது மாத்திரமல்ல, பெரும் மக்கள் திரளே படை என்ற சொல்லால் குறிக்கப்படும். பெரும் படையாக மக்கள் திரண்டு இருந்தார்கள் என்றெல்லாம் இப்போது கூட அதை நாம் குறிப்பிடுகிறோம். படை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பொதுவாக மக்கள் திரளை குறிப்பதற்கு படை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அந்த பொருளில் தான் இங்கு வருகிறது. இன்னனம் நெடும்படை ஏக, இன்னனம் என்பது இவ்வாறாக என்ற பொருளை தருகிறது. இவ்வாறாக என்பது இதற்கு முன்பு பல பல பாடல்களில் அந்த கூட்டம் எவ்வாறு போனது என்பதை வர்ணித்து சொல்கிறார். அப்படி வர்ணித்து சொல்லி முடித்துவிட்டு இந்த பாடலை சொல்கிறார். எனவே அவற்றின் தொடர்ச்சியாக இந்த பாடல் அமைகிறது. இன்னனம் நெடும்படை ஏக, இவ்விதமாக அந்த பெரும் மக்கள் திரள் போய்கொண்டிருக்க ஏந்தலும் தன் உடை திரு அரை சீரை சாத்தினான். ஏந்தல் என்பது இங்கு பரதனை குறிக்கிறது. ஏந்தல் என்பது ஒரு பொதுவான வார்த்தை, ஆண்களில் சிறந்தவர்களை குறிக்கக்கூடிய ஒரு பொதுச் சொல் அது. இங்கு அது பரதனுக்கு ஆகி வந்திருக்கிறது ஏந்தலும். ஏனென்றால் கதைப்போக்கில் நாம் அது பரதன் தான் என்பதை புரிந்து கொள்கிறோம். அந்த இடத்திற்கு ஏற்ப யாரை குறிக்கிறது என்று நாம் உணர்ந்து பொருள் கொள்ள வேண்டும். இங்கு ஏந்தல் என்பது பரதனை குறிக்கிறது. உத்தமோத்தமனாகிய அந்த பரதனும் தன்னுடை திரு அரை சீரை சார்த்தினான். தன்னுடைய இடுப்பில் மர உரியை தரித்தான், மர உரியை கட்டிக்கொண்டான் என்று கம்பர் சொல்லுகிறார். அந்த தன் உடை இதை சேர்த்து எழுதலாம். தன் உடை என்று அது தன்னுடைய என்று பொருள். அது தன் உடை என்று பிரித்து சொல்ல வேண்டியதில்லை. தன்னுடைய இப்போது கூட நாம் அதை சேர்த்து தான் சொல்லுவோம். தன் உடைய என்று பிரித்து சொன்னால் அது அவ்வளவு சிறப்பாக இல்லை. தன்னுடைய என்று சேர்த்து சொல்லலாம். தன்னுடை திரு அரை, தன்னுடைய அழகான அரைப்பகுதியில், அதாவது இடுப்பு பகுதியில். இந்த இடுப்பு பகுதியை அரை என்று சொல்லக்கூடிய வழக்கம் இன்னும் கிராமத்தில் இருக்கிறது. அறையில் வேட்டியை கட்டினான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அறை என்று அந்த இடுப்பு பகுதிக்கு ஏன் பெயர் வந்தது என்றால் அது ஒரு காரணப் பெயர். நமது உடம்பின் சரியாக மிகச்சரியாக அரைப்பாகமாக அந்த பகுதி இருப்பதனால், இடுப்பு பகுதி இருப்பதனால் அதற்கு அறை என்று பெயர். தன்னுடைய அரைப்பகுதியில், இடுப்பு பகுதியில் சீரை சாத்தினான், மர உரியை தரித்தான். மர உரி என்பது மரப்பட்டைகளால் ஆன ஆடை, அது தவசிகள் அணியக்கூடிய ஆடை, துறவிகள் பெரும்பாலும் பூண்டிருக்கக்கூடிய ஆடை. துறவிகள் பட்டாடைகளோ பருத்தி ஆடைகளோ அலங்கார ஆடைகளோ பூண மாட்டார்கள். இலை தழைகளால் ஆன ஆடையை பூணுவார்கள் அல்லது மரப்பட்டைகளால் ஆன ஆடையை பூண்டிருப்பார்கள். அந்த மரப்பட்டை ஆடையை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் சீரை. இது ஏற்கனவே ராமன், இலக்குவன், சீதை மூவரும் இந்த ஆடையை புனைந்த போது இந்த சொல் வந்திருக்கிறது. சீரையை புனைந்து கொண்டார்கள் என்ற சொல் வந்திருக்கிறது. அதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்போது பரதனும் அந்த மர உரியை எடுத்து கட்டிக்கொள்கிறான். அவனும் தவக்கோலம் பூண்டு விடுகிறான். அண்ணனை திருப்பி அழைப்பதற்கு செல்கிறான். அண்ணன் அங்கே தவக்கோலம் பூண்டு சென்றிருக்கிறான் என்ற செய்தியை இவன் மற்றவர்கள் சொல்ல கேள்விப்பட்டதனால் அண்ணனை கூப்பிடச் செல்கின்ற தானும் எந்த விதமான ராஜரீக உடையும் இல்லாமல் எளிய உடை, தவக்கோலத்திற்கு உடை உரிய உடை தரிக்க வேண்டும் என்று சிந்தை கொண்டவனாக தானும் அதை தரித்து கொள்கிறான். சீரை சாத்தினான். இந்த சீரை என்ற சொல் மிக பழங்காலத்திலேயே மர உரி என்ற பொருளில் வந்திருக்கிறது. திருமுருகாற்றுப்படையில் இந்த சொல் வருகிறது. அங்கு மர உரி என்ற பொருளில் வந்திருக்கிறது. பாரதியார் இந்த சொல்லை கையாளுகிறார், சீரை என்ற சொல்லை. அங்கு அவர் பொதுவாக உடை என்ற பொருளில் கையாளுகிறார், மர உரி என்ற பொருளில் அங்கு வரவில்லை. பாரதியாருடைய கவிதையில் உடை என்ற பொருளில் வருகிறது, பொதுவாக ஆடை என்ற பொருளில் வருகிறது. பாஞ்சாலி சபதத்தில் வருகிறது, மார்பிலே துணியை தாங்கும் வழக்கம் கீழ் அடியார்க்கில்லை, சீரிய மகளும் அள்ளல் ஐவரை கலந்த தேவி, யாரடா பணியால் வாராய் பாண்டவர் மார்பில் வேந்தும் சீரையும் களைவாய் தையல் சேலையும் களைவாய் என்றான். கர்ணன் சொல்லக்கூடிய வாசகம் இது. கர்ணன் பணியாளர்களை நோக்கி சொல்லுகிறான் அந்த சபையில், பாஞ்சாலி நிறுத்தப்பட்டிருந்த அந்த சபையில், பாண்டவர் மார்பில் ஏந்து சீரையும் களைவார். பாண்டவர்கள் மார்பில் தரித்திருக்கக்கூடிய ஆடையை களைவாயாக, தையல் சேலையும் களைவாய். இந்த பாஞ்சாலியினுடைய சேலையையும் களைந்தெறிவாயாக என்று கர்ணன் கூறியதாக பாரதி பாடுகிறார். அங்கு சீரை என்பதை பொதுவாக ஆடை என்ற பொருளில் பாரதியார் கையாண்டிருக்கிறார். ஆக சீரை என்பது பொதுவாக ஆடை என்ற பொருளிலும் வரும், சிறப்பாக மர உரியையும் குறிக்கும். இங்கு கம்பர் மர உரி என்ற பொருளில் கையாண்டிருக்கிறார். மர உரியை தன்னுடைய அறையில் கட்டிக்கொண்டான் பரதன். அவ்வாறு கட்டிக்கொண்டு பின் இளையவனோடும், தனக்கு இளையவனாகிய அந்த சத்ருக்கனனோடும், பிறந்த துன்போடும், இதுவரைக்கும் அவனுக்கு துன்பமே கண்டறியாதவன் அவன், இப்போதுதான் அவனுக்கு இதயத்தில் புதிதாக துன்பம் பிறந்திருக்கிறது. அது மாறாமல் இருக்கிறது. எப்போது அவன் தன்னுடைய பாட்டனார் வீட்டில் இருந்து அயோத்தி வந்து அடைந்தானோ, அங்கு நடந்த செய்தியை கேள்விப்பட்டானோ, அப்போது இருந்து அந்த துன்பம் பிறந்து அவன் நெஞ்சத்தில் ஒரு பாரமாக அழுத்தி அழுத்தி கொண்டிருக்கிறது. எனவே பிறந்த துன்பம் என்ற தொட்டோடரை கையாளுகிறார் கம்பர். இதுநாள் வரைக்கும் துன்பம் இல்லாத ஒரு சுக வாழ்க்கை நடத்தியவன் அவன், இப்போது புதிதாக துன்பம் வந்திருக்கிறது என்பதனால் பிறந்த துன்பு என்று சொல்கிறார். துன்பம் என்பது துன்பு என்று வரும், இன்பம் என்பது இன்பு என்று வரும். அது அந்த விகுதி, இறுதி விகுதி. அம் விகுதி சேரும்போது துன்பம் என்று வரும், அந்த அம் விகுதி இல்லாத போது துன்பு என்று வரும். அதே போல இன்பமும் அம் விகுதி இல்லாமல் இன்பு என்று வரும். இது இலக்கியங்களில் வரக்கூடிய ஒரு நடைமுறை. பாரதியார் கவிதைகள் கூட அவர் இன்பு துன்பு என்றெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் அன்பு என்ற ஒரு சொல்லை அன்பம் என்று நாம் பயன்படுத்த முடியாது. சில சொற்கள் அப்படி வரும், துன்பு துன்பம் என்று வருவது போல் அன்பு அன்பம் என்று வராது. அங்கு அன்பு மட்டும்தான் வரும். பின் இளையவனோடும் பிறந்த துன்போடும், தன் இதயத்தில் புதிதாக பிறந்திருக்கின்ற அந்த துன்பத்தோடும் தன்னெடும் தேர்மிசை நடத்தல் மேயினான். தன்னுடைய பெரும் தேரில் ஏறி போகத் தொடங்கினான் என்று சொல்கிறார். நடத்தல் என்றால் பயணித்தல், இங்கு பயணித்தல் என்ற பொருளில் வருகிறது. தேர்மிசை நடத்தல் என்றால் தேரில் பயணித்தல் என்று பொருள். மேயினான் என்றால் தொடங்கினான் என்ற பொருளை தருகிறது. மேவுதல் என்ற வார்த்தையை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். அது இடத்திற்கு ஏற்ப வெவ்வேறு பொருள் தரும். காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொய்கை நதி பொன்னி நதி, தமிழ் கண்டதோர் வையை பொன்னி நதி என மேவிய ஆறு பலவோட. மேவிய ஆறு, மேவு ஆறு மேவுதல் என்றால் ஆறுகள் பொருந்தி இருத்தல். மேவுதல் என்பது பொருந்தி பொருந்துதல் என்ற பொதுவாக ஒரு பொருள் தரக்கூடிய வார்த்தை. இடத்திற்கு ஏற்ப அது கொஞ்சம் மாறுபட்ட பொருள்களை தரும். இங்கு நடத்தல் மேயினான் என்றால் அப்படியே சொற்பொருளாக பொருள் கொள்ள வேண்டும் என்றால் நடத்தலை பொருந்தினான் என்று வரும். தேர்மிசை நடத்தல் மேயினான், தேர்மிசை செல்வதை பொருந்தினான் என்று வரும். அதை நாம் கருத்து ரீதியாக உள்வாங்கி பொருள் கொள்ளும் போது தேர்மிசை தேரின் மீது பயணிக்க தொடங்கினான் என்று பொருள் கொள்ள வேண்டும். தொடங்கினான், தேரில் போகத் தொடங்கினான், அதுதான் பொருள். மிசை என்பது ஏழாம் வேற்றுமை உருபாக தேரின் மீது என்ற பொருளை தருகிறது. தன்னுடைய அழகான பெரிய தேரின் மீது செல்ல தொடங்கினான். இன்னனம் நெடும்படை ஏக ஏந்தலும் தன்னுடைய திருஅரை சீரை சாத்தினான். பின் இளை எவனோடும் பிறந்த துன்போடும் நன்னெடும் தேர்மிசை நடத்தல் மேயினான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, ஒரு இலக்கண கேள்வி ஐயா. இரண்டாவது வரியில் திரு அறை அப்படின்னு இருக்குல்லையா, அது சேர்த்து ஆமாம், எழுத முடியுமா? திருவரை திருவரை என்று அப்படித்தான் இருக்கும், சேர்த்து தான் இருக்கும். அதை இங்கு இந்த பதிப்பாசிரியர் பிரித்து பதிப்பித்திருக்கிறார். இப்படி தான் இருக்கும், திருவரை என்று தான் இருக்கும். சரி. திருவரை நான் எழுதுவது அங்கு தெரியவில்லையா? வரமாட்டேன் என்கிறதே. திரையில் தெரியவில்லையே. வேறு யாருக்காவது தெரியுதா? பிரகாஷ், கமலா, ராஜேந்திரன்? தெரியல. நீங்க 214 பக்கம் தானே இது பண்ணியிருக்கீங்க? ஆமாம், 176 PDFல 204 214 இன்னனம் அங்குதான் நெடும்பட ஏக ஏந்தலும் தன்னுடைய அந்த தானே? அது எனக்கு அங்குதான் தெரியுதே. பக்கம் தெரியுது, நான் அதன் மீது சில குறிப்புகள் எழுதி காட்டுகிறேன், அது தெரியவில்லை. அது தெரியவில்லை. திருவரை என்பதை திரு அறை என்பதை திருவரை என்று எழுதி காட்டினேன், அது வரவில்லை. அதே போல தன் உடை என்று பிரித்து எழுதியிருக்கிறார். அங்கு அது பிரித்து காட்ட வேண்டிய தேவையில்லை, அதை தன்னுடை என்று சேர்த்து எழுதலாம். அங்கேயும் அதுவும் வரவில்லை, அது ஏன் என்று தெரியவில்லை. தெரிய மாட்டேன் என்கிறது. சரி, பரவாயில்லை. அடுத்து அது மட்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆ, சரி. இதில் வேறு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா மேயினா, அது வந்து மேய்தல் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஐயா, அதோட வினை வடிவம்? அது மேவுதல் அதிலிருந்து வருவது தான். கடைசி வார்த்தையை தானே கேட்கிறீர்கள். ஆமாம். ஆமாம், அது மே என்பதிலிருந்து. மே என்பது ஓர் எழுத்து ஓர் மொழியாக மேவு என்ற பொருள் தரும். அந்த மே என்ற அந்த ஓர் எழுத்தே ஊ என்ற விகுதி சேர்ந்து மேவு என்று வரும். அந்த மேவு என்ற பொருளிலேயே மே என்ற ஓர் எழுத்தும் வரும். அதிலிருந்து மேயினான் என்ற சொல் உருவாகிறது. அதை நாம் மேவினான் என்று கூட சொல்லலாம். மேவினான், அப்படி மேவினான் என்று எழுதும் போது மேவு என்பது அடிச்சொல்லாக வரும். இங்கு மேயினான் என்று சொல்லுகிறார். எனவே மே என்பது அடிச்சொல், அதனுடைய பகுதி. சரி, இந்த இடத்துல அது இன்னொரு முறை சொல்ல முடியுமா? தொடங்குதல், தொடங்க. நடக்கத் தொடங்கினான் என்ற பொருளில் வருகிறது. அது பொருந்தினான் என்பதுதான் அதனுடைய சொற்பொருள். மேயினான் என்பதனுடைய சொற்பொருள் பொருந்தினான் என்பதுதான். நடத்தல் பொருந்தினான் என்றால் நடப்பதை பொருந்தினான் என்ற பொருள். அது என்ன அர்த்தம் தருகிறது? நடக்கத் தொடங்கினான் என்ற அர்த்தத்தை தருகிறது அல்லவா? அந்த அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள. சரிங்க. இன்னொரு ஒரு பாரதியார் பாடல்ல மேவு கடல் அப்படின்னு வரும் இல்லையா? ஆமாம், பல இடங்களில் அவர் பாடுவார். அதாவது நிறைய இடங்களில் மேவு என்ற வார்த்தையை பல கவிஞர்கள், இக்காலத்து கவிஞர்கள் கூட பயன்படுத்தி இருக்கிறார்கள். சரி, அது எல்லாமே பாரதியாருடைய பொருந்துதல். கவிதையில் மேற்கே சிறு தொலைவில் மேவும் ஒரு மாஞ்சோலை, அந்த குயில் பாட்டில் வரும். மேற்கே சிறு தொலைவில் மேவும் ஒரு மாஞ்சோலை, அங்கு மாஞ்சோலை இருக்கிறது என்பதை சொல்வதற்கு மேவும் ஒரு மாஞ்சோலை என்று சொல்வார். மேவுதல் அங்கு பொருந்தி இருக்கிறது, அதை சொல் அப்படி சொல்லுகிறார். மேவுதல் என்பது சர்வசாதாரணமாக பயின்று வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். சரி, சரி. வேறு எதுவும் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறாய்யா? ஆ அடுத்த பாடல் புகழும். ஆ போ இப்படி இவர்கள் பயணிக்க தொடங்குகிறார்கள். ஏற்கனவே மக்கள் வெள்ளம் முன்னால் செல்ல தொடங்கிவிட்டது. ராமனை திருப்பி அழைத்து வர அனைவரும் ஆர்வத்தோடு முன்னோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ராமன் எந்த காட்டிற்குள் போயிருக்கிறானோ அந்த திக்கை நோக்கி எல்லோரும் போக ஆரம்பித்து விட்டார்கள். பரதனும் தன் பயணத்தை தொடங்கிவிட்டான். இப்படி இவர்கள் போகும்போது, அந்த ராஜ குடும்பத்தினர் எல்லோரும் போகும்போது, எல்லோரும் போகிறார்கள், கைகேயி உட்பட போகிறார்கள் என்று குறிப்பு வருகிறது. கைகேயியும் இப்போது மனம் திருந்தி இருக்கலாம். தான் செய்த அந்த சதி நிறைவேறவில்லை, செயல் திட்டம் பூர்த்தியாகவில்லை என்று அவள் சோக வயப்பட்டு மனம் மாறியிருக்கலாம். இல்லாவிட்டால் தன்னளவிலேயே தான் செய்தது தவறு என்று அவள் உணர்ந்து இருக்கலாம். அதை குறித்தே செய்தி இல்லை. ஆனால் அவளும் ராமனை திருப்பி அழைத்து வருபவர்களுடைய கூட்டத்தில் இணைந்திருக்கிறாள். அவர்கள் ஊடாக கூனியும் வருகிறாள். கூனியை பார்க்கிறான் சத்ருக்கனன். அவனுக்கு ஆத்திரம் அளவிட முடியாததாக வருகிறது. பாய்ந்து போகிறான் அவளை நோக்கி. அவளை அப்படியே பற்றி பிடித்து ஆகாயத்தில் தூக்கி அப்படியே தரையில் அறைந்து கொன்று விடலாம் என்ற கோபம் அவனை உந்தி தள்ளி அவளை நோக்கி விரைந்து செல்லுகிறான். அப்படி அவளை நோக்கி அவன் போகிற போக்கை பார்த்த பரதன் வேகமாக சென்று அவனை தடுத்து நிறுத்துகிறான். என்ன காரியம் செய்யப் போகிறாய்? உன் நோக்கம் எனக்கு புரிகிறது. அவளை விட்டுவிடு. பூனிதான் எல்லாவற்றிற்கும் காரணம். அவளை கொன்று விடலாம் என்று கோபத்தோடு நீ செல்கிறாய். அக்காரியத்தை நீ செய்யாதே. எனக்கு கோபம் இல்லாமல் இருக்கிறதா என்ன? எனக்கு வந்த கோபத்திற்கு என் தாய் என்று பாராமல் கையையே நான் கொன்றிருப்பேன். கண்ட துண்டங்களாக அவளை வெட்டி சிதைத்திருப்பேன். அதை நான் செய்யவில்லை. அது செய்யாததற்கு காரணம் என்ன? அவள் என் தாய் என்று கருதி அதை செய்யாமல் விட்டேனா என்ன? அல்ல அல்ல. அவ்வாறு நான் அவளை கொன்றிருந்தால் ராமன் என்னை ஒதுக்கி வைத்திருப்பான். தாயை கொன்ற பாவி இவன். இவனா என் சகோதரன்? இவன் என் சகோதரனாக இருப்பதற்கு அருகதையே இல்லாதவன், பெரும் பாவி என்று ராமன் என்னை ஒதுக்கி விடுவான். அதன் பிறகு என்னோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ள மாட்டான். என் அண்ணன் என்னை புறக்கணித்து விடுவான். என் அண்ணனால் நான் ஒதுக்கி தள்ளப்பட்டு விடுவேன் என்ற காரணத்தால் தான் நான் என் தாயை கொல்லாமல் விட்டேனே தவிர வேறு காரணம் இல்லை. எனக்கும் கோபம் இருந்தது, என் தாய் மீது கோபம் இருக்கிறது இன்னும். ஆனால் அவளை கொல்லாமல் விட்டது அண்ணனுக்காகத்தான். அதைப்போல நீ இப்போது இந்த மந்தரையை கொள்வாயே ஆனால், மந்தரையின் உயிரை போக்குவாயே ஆனால், ராமன் இதையும் ஒப்புக்கொள்ள மாட்டான். இந்த காரியம் செய்ததற்காக உன் மீது அவன் கோபம் கொள்வான். நம் இருவரையும் அவன் கொடும் குற்றம் செய்தவர்களாக கருதி ஒதுக்கி விடுவான். எனவே ராமனை கருதி அண்ணன் நம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை கருதி இந்த செயலை நீ தவிர்த்து விடு. கோபத்தை அடக்கிக்கொள் என்று சத்ருக்கணனுக்கு வார்த்தைகள் சொல்லுகிறான் பரதன். சத்ருக்கணன் பரதனின் வார்த்தைகளை கேட்டு அமைதியாகிறான். இப்படி ஒரு காட்சி இடையில் வருகிறது. இவ்வாறாக எல்லோரும் பயணித்து போகிறார்கள். போய் அங்கு காட்டை அடைந்து முதல் நாள் ராமன் எந்த இடத்தில் இரவில் தங்கினானோ அந்த இடத்தில் இவர்களும் இரவில் தங்குகிறார்கள். தங்கும்போது அங்கு என்ன நடந்தது, பரதன் என்ன நிலைமையில் தங்குகிறான் என்பதை சொல்லக்கூடிய பாடல்தான் இந்த 215வது பாடல். அல்லணை நெடுங்கண்ணீர் அருவி ஆடினான், கல்லணை கிழங்கொடு கனியும் உண்டிலன், வில்லணை துயர்ந்ததோள் வீரன் வைகிய புல்லணை மருங்கில்தான் பொடியின் வைகினான். ராமன் எந்த இடத்தில் படுத்திருந்தானோ அந்த இடத்தின் பக்கத்திலேயே பரதனும் போய் படுக்கிறான். ராமன் படுத்த அந்த புல் அணை அங்கு இன்னும் கிடக்கிறது. அதன் மீது இவன் படுக்கவில்லை. புல் அணை என்பது புற்களால் செய்யப்பட்ட படுக்கை. காட்டில் அங்கு இருந்த புல் பூண்டுகளை கொண்டு ராமன் துயில்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட படுக்கை. அந்த படுக்கை அங்கேயே இருக்கிறது. அதன் அருகில் புழுதியில் படுக்கிறான் பரதன். அந்த படுக்கையின் மீது படுக்கவில்லை, அது அண்ணன் படுத்தது. அதன் மீது இவன் படுக்கவில்லை. அதுவே அந்த புல் படுக்கையே கொஞ்சம் சௌகரியமாகத்தான் இருக்கும். அந்த சௌகரியத்தை பெற இவன் விரும்பவில்லை. அதே நேரத்தில் அந்த படுக்கையை விட்டு விலகி போகவும் அவன் விரும்பவில்லை. அண்ணன் படுத்தது என்பதற்காக அதன் பக்கத்திலேயே படுக்கை எதுவும் விரித்து கொள்ளாமல் புழுதி மண்ணில் படுக்கிறான் பரதன். புல்லணை மருங்கில் தான் பொடியின் வைகினான். பொடி என்பது அந்த புழுதியை குறிக்கிறது. பொடி, தூள், துகள்கள், மண் துகள்கள், புழுதி, அந்த புழுதியை குறிக்கிறது பொடி என்ற வார்த்தை. புல் அணை பருங்கில், மருங்கு என்பது பக்கம், அந்த மருங்கு, அதனுடைய பக்கத்தில் தான் பொடியின் வைகினான், தான் புழுதியின் மீது தங்கினான். வைகுதல் என்றால் தங்குதல் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. தான் அந்த புழுதியின் மீது தங்கி படுத்திருந்தான். தங்கினான் என்பதுதான் அதனுடைய பொருள். இரவு என்பதனால் அதில் படுத்திருந்தான் என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். வைகுதல் என்றால் தங்குதல். புல் அணை மருங்கில் தான் பொடியின் வைகினான். அப்படி அந்த புற்படுக்கை அருகே தங்கியிருந்த பரதனுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்றால், அல் அணை நெடுங்கண்ணீர் அருவியாடினான். நெடுங்கண்ணீர் அருவியாடினான், அவன் கண்களிலிருந்து அருவி போல் கண்ணீர் வழிகிறது. அந்த கண்ணீரில் குளித்து கொண்டு இருக்கிறான், நீராடி கொண்டு இருக்கிறான், கண்ணீராகிய அருவியில் நீராடுகிறான். அல் அணை, அல் என்றால் இரவு என்று பொருள். அந்த இரவில் அணை நெடுங்கண்ணீர் அருவி ஆடினான். இரவில் யாரும் நீராட மாட்டார்கள், ஆனால் பொதுவாக நீராட மாட்டார்கள். நள்ளிரவில் யாராவது நீராடுவார்களா என்ன? அதிகாலையில் நீராடுவார்கள். ஆனால் அந்த நள்ளிரவில் நீராடுகிறான். எதில் நீராடுகிறான் என்றால் தன் கண்ணீரில் நீராடுகிறான். நள்ளிரவில் அணை நெடுங்கண் நீர் அருவி ஆடினான். கண்களாகிய அணையில் அணையை உடைத்து வழிகின்ற அந்த கண்ணீராகிய அருவியில் அவன் ஆடினான். அல் என்பது இரவை குறிக்கக்கூடிய வார்த்தை. அது நாம் அல் என்று தனியாக சொல்லும்போது அது ஒரு அரிய வார்த்தையாக தெரிகிறது. ஆனால் நடைமுறையில் அதை நாம் பயன்படுத்துகிறோம். வழக்கத்தில் அதை இயல்பாக பயன்பாட்டில் வைத்து கொண்டு இருக்கிறோம். எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்றால், போகிற போக்கில் சொல்லுவோம், அல்லும் பகலும் அவன் பாடுபட்டான், அல்லும் பகலுமாக அவன் இடைவிடாது செயல்பட்டு கொண்டு இருக்கிறான் என்றெல்லாம் பேசுவோம். அங்கு அல்லும் பகலும் என்று சேர்த்து நாம் பயன்படுத்தும் போது அங்கு அல் அந்த இடத்தில் அல் என்பது இரவையும் பகல் என்பது பகல் நேரத்தையும் குறிக்கிறது. அந்த இரண்டையும் சேர்த்து பயன்படுத்துகிறோம். அது எல்லோரும் அல் என்பது அங்கு இரவை குறிக்கிறது என்று உணர்ந்து பயன்படுத்துவதில்லை, ஆனால் பொதுவாக பயன்படுத்துகிறார்கள். அல்லும் பகலும் என்று பயன்படுத்துகிறார்கள். அந்த இடத்தில் அல் என்பது இரவைத்தான் குறிக்கிறது. அல் அணை நெடுங்கண்ணீர் அருவி ஆடினான். அந்த இரவில் தன் கண்களாகிய அணையில் இருந்து அந்த அணையை உடைத்து பாய்கின்ற கண்ணீராகிய அருவியில் பரதன் நீராடுகிறான். கள் அணை கிழங்கோடு கனியும் உண்டிலர். இந்த மாதிரி தவக்கோலம் பூண்டவர்கள் பொதுவாக காய் கிழங்கு போன்றவற்றை உண்பார்கள். சமைத்த அறுசுவை உண்டியை உண்ண மாட்டார்கள். பெரும் சுவையுள்ள பதார்த்தங்களை அருந்த மாட்டார்கள். ஆனால் எளிய உணவுகளை உண்பார்கள். காய் கிழங்கு கனி போன்றவற்றை உண்பார்கள். ஆனால் பரதன் அவற்றையும் உண்ணவில்லை. அவனை சோகம் பீடித்திருப்பதனால் தன் அண்ணனை கண்டு அவனை மீண்டும் அயோத்திக்கு கொண்டு வரும் வரை தான் உண்ணக்கூடாது என்ற ஒரு உறுதிப்பாட்டில் இருக்கிறான் அவன். எனவே அவன் அவற்றுக்கூட எளிய உணவாகிய அந்த காய் கிழங்கு போன்றவற்றை கூட அவன் உண்ணவில்லை. கல் அணை கிழங்கோடு கனியும் உண்டிலன். கல் அணை கிழங்கு என்றால் கல் என்றால் மலை. மலையில் விளையக்கூடிய கிழங்கு, அது மலைப்பாங்கான இடம், அங்கங்கே குன்றுகள் இருக்கின்றன. அதில் விளைந்திருக்கக்கூடிய கிழங்குகளை எடுத்து அந்த கூட்டத்தினர் பலர் உண்கிறார்கள். முன்பு அவர்கள் மிதிலாபுரிக்கு போகும்போது அறுசுவை உணவை சமைத்து உண்டார்கள். ஆனால் இப்போது ராமனை கூப்பிட போகும்போது எல்லோரும் சோகத்தில் இருப்பதனால் அப்படி அறுசுவை உணவு தயாரிக்கவில்லை. மாறாக அங்கு இருக்கக்கூடிய கிழங்கு கனி போன்றவற்றை எடுத்து உண்ணுகிறார்கள். கல் அணை கிழங்கு என்றால் அந்த மலையில் பொருந்தி இருக்கக்கூடிய கிழங்கு. கல் என்பது இங்கு மலையை குறிக்கிறது. மலையில் விளைந்திருக்கக்கூடிய, மலையில் அணைந்திருத்தல் என்பது இங்கு மலையில் பொருந்தியிருத்தல், மலையோடு சேர்ந்திருத்தல், மலையில் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அல்லது மலையில் விளைந்திருக்கக்கூடிய அந்த கிழங்கோடு கனியும் உண்டிலன். மற்றவர் அவன் உண்ணவில்லை, மற்றவர்கள் சிலர் உண்டிருக்கலாம். பொதுமக்கள், அந்த பெரும் படையினர் பலர் பசி தாளாமல் இந்த எளிய உணவை பறித்து உண்டிருக்கலாம். ஆனால் பரதர் அதை கூட உண்ணவில்லை. கல் அணை கிழங்கோடு கனியும் உண்டிலன் அவற்றை உண்ணாமல் அவன் என்ன செய்தான் என்றால், வில் அணை துயர்ந்த தோல் வீரன் வைகிய புல் அணை மருங்கில்தான் பொடியில் வைகிறான். வில் அணைத்து உயர்ந்த தோல் வீரன் என்ற சொற்றொடர் ராமனை குறிக்கிறது. வில்லை அணைத்து ராமன் தன் தோள்களோடு வில்லை அணைத்திருக்கிறான். அவனுடைய தோள்கள் மிக உயர்ந்த தோள்கள், மலைபோல் ஓங்கிய தோள்கள் உடையவன், பெரும் புஜபல பராக்கிரமம் உடையவன் ராமன். எனவே ராமனை குறிக்கும் போது வில் அணைத்து உயர்ந்த தோள் வீரன் என்று கம்பர் குறிப்பிடுகிறார். வில்லை அணைத்து வில்லை அணைத்து கொண்டு ஓங்கி காண ஓங்கிய தோற்றத்துடன் காணப்படிய காணப்படக்கூடிய தோள்களை உடையவன். அப்படிப்பட்ட வீரனாகிய ராமன் தங்கியிருந்த, வைகுதல் என்றால் தங்குதல், ராமன் தங்கியிருந்த, வைகிய என்றால் தங்கியிருந்த புல் அணை மருங்கில் தான் பொடியின் வைகினான். புல் அணை, அணை என்பது படுக்கையை குறிக்கிறது. நாம் இப்போது பஞ்சணை என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அந்த இடத்தில் பஞ்ச அணை என்பது அணை என்பது படுக்கையைத்தான் குறிக்கிறது. பஞ்சணையில் படுத்தல் என்றால் பஞ்சால் ஆணிய ஆன படுக்கை, அணை என்று என்பது படுக்கையை குறிக்கும். முதல் முதல் அடியில் அணை என்பது அணைக்கட்டு என்ற பொருளில் வருகிறது. கண்களாகி அணைக்கட்டில் இருந்து அந்த அணைக்கட்டை உடைத்து வழிந்த நீரில் ஆடினான் என்று பொருளை தருகிறது. முதல் அடியில் அணை என்பது அந்த அணைக்கட்டை குறிக்கிறது. இரண்டாவது அடியில் கல் அணை என்பது கல்லில் அணைந்திருத்தல் வினைச்சொல் பொருளில் வருகிறது. அணைந்திருத்தல் என்றால் சேர்ந்திருத்தல், மலையில் சேர்ந்திருக்கக்கூடிய கிழங்கு என்ற பொருளில் வருகிறது. அங்கு அது வினைச்சொல் பொருளில் வருகிறது. மூன்றாவது அடியிலும் வினைச்சொல்லில் வினைச்சொல்லாக வருகிறது. வில் அணைத்து, வில்லை அணைத்து சேர்த்து என்ற பொருளில் வருகிறது. நான்காவது அடியில் படுக்கை என்ற பொருளில் வருகிறது. புல் அணை, புற்படுக்கை, அந்த புற்படுக்கையில் புல் புற்படுக்கை பக்கத்தில், மருங்கு என்றால் பக்கத்தில், தான் பொடியின் வைகினான். அதன் மீது கூட அவன் படுக்கவில்லை, அதன் பக்கத்தில் வெறும் தரையில் புழுதி படிந்திருக்கக்கூடிய அந்த தரையில் அவன் படுத்திருந்தான், அவன் தங்கியிருந்தான். தங்கியிருந்தான், வைகினான் என்றால் தங்கியிருந்தான் என்ற பொருளை தருகிறது. தங்குதல் என்பது இங்கு படுத்திருத்தல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் படுக்காமல் பேசாமல் அமர்ந்து இருந்தான் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அவனுக்கு படுக்க கூட தோன்றவில்லை என்று கூட நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த இடத்தில் நாம் அவன் எவ்வாறு இருந்தான் என்பதை நாம் யூகித்து பொருள் கொள்ளலாம். அவன் மிகவும் சோக வயப்பட்டு படுக்க கூடவில்லை, இரவு முழுக்க அப்படியே அமர்ந்திருந்தான் என்று கூட பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இந்த இடத்துல உயர்ந்தோன் அப்படின்ற உயர்ந்த தோல் அப்படின்ற உயர்ந்த தோல் அப்படின்றது வந்து ராமனை குறிக்குது. வில் அணை, வீரன், வீரன் என்ற வார்த்தை தான் ராமனை குறிக்கிறது. உயர்ந்த தோள் என்பது வீரனுக்கான அடைமொழி. அடைமொழி, உயர்ந்த தோள்களை உடைய வீரன், ஓங்கிய திரண்டு உயர்ந்து ஓங்கிய தோள்களை உடைய வீரனாகிய ராமன் என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐயா, முதல் வரியில கண்ணீர்ன்றது வந்து அந்த தன்னகரம் எப்ப வரும் ஐயா? கண்ணீர் அது சேர்த்து எழுதும் போது வருமா ஆமாம், இல்லை? அதுக்கு சேர்த்து எழுதும் போது இயல்பாகவே அங்கு டன்னகரம் வந்துவிடும். அதை அதெல்லாம் பிரித்து காட்ட வேண்டியதில்லை. இவர் அதையும் பிரித்து கண் கூட்டல் நீர் என்று பிரித்திருக்கிறார். அதை சேர்க்கும் போது கண்ணீர் என்று தான் வரும். நெடுங்கண்ணீர் அருவி ஆடினான் என்று சேர்ந்து வரும். சரி. இந்த பதிப்பு என்பதே பல சொற்கள் பிரித்து காட்டப்பட்ட பதிப்பு. இதைவிட அதிகமாக எல்லாம் பிரித்து காட்டப்பட்ட பதிப்புகள் எல்லாம் இருக்கிறது. அது சொற்களை இப்படியெல்லாம் பிரித்து காட்டி அந்த பாட்டின் வடிவத்தையே குலைத்து விடுவார்கள். அவ்வாறு மிக அதிகமாகலாம் பிரிப்பு செய்ய வேண்டியதில்லை, தேவையான அளவிற்கு பிரித்து காட்டினால் போதும். பெரும்பாலானவற்றை புணர்ச்சி விதிப்படி சேர்த்து எழுதப்பட்ட பாடலை படிக்கும் போதுதான் அதை முறைப்படி ஓசையோடு படிக்க முடியும். அதிகமாக சொற்களை பிரிக்கக்கூடாது, அது அவ்வளவு சரியான ஒரு முறை அல்ல, அது என்னவோ போல் தெரியும். இப்போது கண் நீர் என்பதை கண் நீர் என்று பிரிக்கும் போது அது ஏதோ வித்தியாசமான ஒரு வார்த்தையாக தெரிகிறது. அதை சேர்த்தே கண்ணீர் என்று எழுதியிருந்தால் இயல்பாகவே அர்த்தம் புரியும். ஆமாம். வேற எதுவும் சந்தேகம் இல்ல ஐயா. இப்ப இதோட முடிச்சுக்கலாமா இல்ல இன்னும் ஒரு பாடல் பார்க்கலாமா இன்னைக்கு? இல்லை, எனக்கு நேரமாகிவிட்டது. நான் சரி, அப்போ நிறைவு ஒரு புறம் எல்லோரும் வாசித்துக் கொள்ளலாம். சரி. நான் ஆரம்பிக்கவையா? அப்படி முதல் பாடல் 213. ஆழியை உருட்டியும் அறங்கள் போற்றியும் வேள்வியை ஏற்றியும் வளர்க்க வேண்டுமோ? எழினோடு ஏல் எனும் உலகமெஞ்சினும் வாழிய நின்புகழ் என்று வாழ்த்தினார். கமலா, நீங்க படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். இன் இன்ன இன்னெண்ணம் நெடும்படை ஏக ஏந்தனும் தன்னுடை திரு அறை சிறை சாத்தினான் பின் இளையவனோடும் பிறந்த துன்போடும் நன்னெடு தேர்மிசை நடத்தல் மேயினான். மனோ, நீங்க படிக்கிறீங்களா? சரி ஐயா. அல்லனை நெடுங்கண் நீர் அருவி ஆடினன் கல்லனை கிளங்கொடு கனியும் உணலடினன் வில்லனைத்து உயர்ந்தோன் வீரன் வைகிய புல்லனை மருங்கில்தான் பொடியின் வைகினான். சிறப்பாக, நல்லது. சாந்தா ராஜேந்திரன். ஆழியை உருட்டியும் அறங்கள் போற்றியும் வேள்வியை இயற்றியும் வளர்க்க வேண்டுமோ? ஏழினோடேழ் எனும் உலகம் எஞ்சினும் வாழிய நின்புகழ் என்று வாழ்த்தினார். நல்லா சிறப்பு. அடுத்த பாடல் நான் படிக்கிறேன். இன்னனம் நெடும்படை ஏக ஏந்தலும் தன்னுடை திருவரை சீரை சாத்தினான் பின்னிலை எவனோடும் பிறந்த துன்போடும் நன்னெடு தேர்மிசை நடத்தல் மேயினான். அடுத்த பாடல். அல்லனை நெடுங்கண்ணீர் அருவி ஆடினன் கல்லனை கிழங்கொடு கனியும் உண்டிலன் வில்லனை துயர்ந்த தோள் வீரன் வைகிய புல்லனை மருங்கில்தான் பொடியின் வைகினான். சிறப்பு, நல்லது. மிக்க நன்றி ஐயா. மகிழ்ச்சி. அடுத்த வாரமும் தொடர்ந்து பயணிப்போம். என்ன நன்றி ஐயா. கம்பராமாயணம் சுவாரஸ்யமா இருக்கிறதா? அது மிக காவிய சுவாரஸ்யமாக சுவையை இருக்கு. உணர்கிறீர்களா? மிக நன்றாக ஆமாம் இருக்கிறது. ஐயா. இது வந்து இது ஒரு 50 பாடல்கள் சொல்லியிருக்காருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஒரு பாடல் தான் படிக்கிறோம் இல்லையா? ஆமாம். அது அந்த வர்ணனை 50 பாடல்களுக்கு மேலே அடங்கி இருக்கின்றன. அதில் நாம் ஒரு பாடல் தான் எடுத்து படித்தோம். அவர் அதீதமான வர்ணிக்கக்கூடிய இடங்கள், அது சோக வர்ணனையாக இருந்தாலும் சரி, இன்ப வர்ணனையாக இருந்தாலும் சரி, வர்ணிக்க வாய்ப்பு வரும் இடங்களில் எல்லாம் எவ்வளவு நுட்பமாக எந்தெந்த கோணங்களில் எல்லாம் வர்ணிக்க முடியுமோ வர்ணிப்பார். அதான் கம்பருடைய சிறப்பு. இப்படியெல்லாம் சிந்தித்து இதை சொல்ல முடியுமா என்று நமக்கு ஆச்சரியம் பிறக்கும். அவ்விதம் அவர் சொல்லியிருப்பார். அதனால் தான் கம்பர் மிக சிறந்த கவிஞராக உச்சத்தில் இருக்கிறார். அது இது கம்பருக்குரிய தனித்திறன். இது மாதிரி இப்போது எல்லாம் இது மாதிரி படைப்புகள்லாம் வருவதில்லை இல்லையா? கதை சொல்வது ஒரு வகை ஆமா, நீங்கள். உரைநடையில வருகிறது. கவிதைகளில் இந்த மாதிரி படைப்புகளை பார்ப்பது அரிதாகி விடுகிறது, அரிதாகி விட்டது. இதை பற்றி படிப்பவர்களே அரிதாகி விட்டார்கள் முதலில். அப்புறம் தானே படிப்பவர்கள் இருந்தால் தானே இதை ஏற்பவர்கள் இருப்பார்கள். படிப்பவர்களே மிக குறைந்து போனார்கள். கம்பராமாயணத்தை இவ்விதமாக அந்த மூல பாடல்களை வைத்து கொண்டு படிப்பவர்கள் எல்லாம் மிக குறைவு. வெறும் கம்பராமாயணம் உரைநடையாக கிடைக்குமா, அதை படித்தால் போதும் என்று நினைப்பவர்கள் தான் அதிகமான பேர் இருக்கிறார்கள். இந்த மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை, வரிக்கு வரி, அந்த சொற்பொருளை உணர்ந்து வாசித்து அதில் தோயக்கூடிய மனநிலை உடையவர்கள் இந்த அவசர யுகத்தில் மிக குறைந்து போனார்கள். ஆனால் உங்களை போன்ற ஒரு சிலர் ஆர்வத்தோடு பங்கேற்பது மிக போற்றற்குரியது. நிச்சயமாக இதை போற்றத்தான் வேண்டும். நன்றி ஐயா. சிறப்பு ஐயா, நீங்களும் விளக்கம் சொல்லுவதனால் தான் எங்களுக்கு எளிதாக விளங்குகிறது ஐயா. உங்களுக்கும் நன்றி. மகிழ்ச்சி. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி.